الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: ويل للمصلين الذين هم عن صلاتهم ساهون. وقال النبي صلى الله عليه وسلم: من ترك صلاة واحدة متعمدة لقي الله وهو عليه غضبان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் தாளாவிற்கே உரித்தார். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபரத்தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. வருகின்றிருக்கிற அத்துணை இவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து ஜமாத் தொழுகையை விடுபவர்களுக்கு அல்லாஹ் வழங்கும் தண்டனைகள் 10 என்ற தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அன்புக்கும் இறைதேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நகடியாக்களே, ஒருவர் ஒரு அடிமையை தான் தன்னுடைய சொந்த பணத்திலே விலைக்கு வாங்குகிறார். அந்த அடிமையிடத்திலே இன்னென்ன காரியங்களை செய்துவிடு என்று சொல்கிறார். நம்முடைய காலத்தில் சொல்வதாக இருந்தால், ஒருவரை வேலைக்கு அமர்த்துகிறார், இந்த வேலைகளை நீ சரியாக செய்துகொள், உனக்கு இதுதான் பணி என்று பணிகளை குறிப்பிடுகிறார். வேலைக்கு யாரை அமர்த்தினோமோ அவர் முதலாளி சொன்ன வேலையை மட்டும் விட்டுவிட்டு மற்றவர்கள் சொன்ன அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார். இந்த முதலாளி ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றால் அவர் முதலாளியா? அன்புக்குரியவர்களே, இதை கொண்டுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் மனிதனுக்கு படைத்து நீ என்ன அடிமை, நீ அனுபவிப்பதற்காக பிறந்த அடிமை, எல்லாவற்றையும் நீ பயன்படுத்திக் கொள். வானம் வானத்திற்கு மேல், பூமி பூமிக்கு மேல், அதற்கு கீழ் அத்தனையும் உனக்கு சொந்தம், நீ மட்டும் எனக்கு சொந்தம். அத்துன்யா குலிக்கத்திலக்கும் வாழ்த்தும் குளித்துள்ளாசம் எல்லாம் பயன்படுத்திக் கொள். ஒரு நாளைக்கு 5 நேரம் நீ தொழுதுகொள். என்னை வணங்கு என்று ரப்பல் ஆலமீன் அத்தனையும் கொடுத்து எல்லாம் கொடுத்து அவன் கேட்பது ஒரு மணி நேரம், 24 மணி நேரத்தையும் கொடுத்த ரப்பு கேட்பது அவனுக்காக ஒரு மணி நேரம். ஆனால் அதையும் செய்யவில்லை என்றால் அவன் கொடுக்கும் தண்டனை கடுமையாகத்தானே இருக்கும். அவன் என்ன தண்டனையை கொடுக்க இருக்கிறான் என்பதற்கு முன்னால், இன்றைக்கு நம் சமூகத்திலேயே குஷுவோடு பயபக்தியோடு எப்படி தொழுவது என்று தெரியாமல் நிறைய பேர்கள் இருக்கிறோம். அதனால் தொழுகை குறித்து சில செய்திகளை உங்களோடு நான் பகிர ஆசைப்படுகிறேன். காரணம், பெருமனார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வளும் அவ்வளும் யுஃப்கதுமி உம்மத்தி அல் குஷு, இந்த உம்மத்திலே முதல் முதலில் காணாமல் போவது பயபக்தி தான் என்றார்கள். இந்த உம்மத்திலே கடைசியாக காணாமல் போவது அஸ்ஸலாத் தொழுகை என்றார்கள். யாமத்து நாள் வரைக்கும் தொழுபவர்கள் இருப்பார்கள். தொழுகை நடக்கும் ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நாள். உலகத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளும் பூட்டப்பட்டு விட்டது, வாங்கு சொல்லப்படவில்லை, தொழுகை நடக்கவில்லை என்றால் யாமத்து வந்துவிடும். ஒரே ஒரு நாள் தொழுகை இருக்குமானால் இந்த உம்மத்திலிருந்து குஷூ, அந்த தொழுகையினுடைய பயபக்தி நீக்கப்படும். இப்ப குஷூவோடு உள்ள தொழுகை என்றால் எது? எந்த தொழுகையில் 20 அம்சங்கள் இருக்கிறதோ அந்த தொழுகை தான் பயபக்தி மிகுதியான தொழுகை. அப்படி ஒரு தொழுகை நாம் தொழுகிறோமா என்பதை முதலில் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். குஷுவான தொழுகையினுடைய, பயபக்தியான தொழுகையினுடைய முதல் அடையாளம் அத்த அறிவு உள்ளது. தொழுகைக்கு முதலாவது சரியான தயாரிப்பு இருக்க வேண்டும். ஒழுவ பரிபூரணமா செய்யணும். இத்துமினாவுள் பொழு என்று சொல்கிறார். இத்துமாவுள் பொழு பரிபூரணமாக ஒழுவை செய்து ஒழுவினுடைய முடிவிலே, ஒழுவினுடைய முடிவிலே துவாவோடு اللهم اجعلنا من التوابين واجعلنا من المتطهرين واجعلنا من عبادك الصالحين என்று சொல்லி ஒரு சொட்டு தண்ணீரை இந்த நிலையிலே தன்னுடைய நாவிலே விட்டு இந்த ஒழுகை முடிக்க வேண்டும் துவாவோடு. இதுதான் ஒழுவினுடைய தமாமிய. நீங்க ஒழுச்சுகிற பொழுதே பாதிய கழுவி பாதிய கழுவாம, கால கழுவி கால கழுவாம, வயிற்றுள்ளும் சொல்லி பெருமானார் சொன்னார்களே, இந்த காலுக்கு நரகம்தான், இந்த காலுக்கு நரகம்தான் என்று சகாபாக்களை பார்த்து சொன்னார்கள். என்ன காரணம் என்று கேட்க, காலை நீங்கள் சரியாக கழுவவில்லை என்றார்கள் பெருமானார். பரிபூரணமாக ஒழுச்சிய வேண்டும். அவரத்துக்களை மறைக்கிற ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும். ரெண்டு சேர்ந்திருக்கிறோம். ஆனா இன்னைக்கு அவுரத்தை மறைக்கிற ஆடைகளா ஆண்கள் தயவு செய்து இந்த லோஹிப் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு தயவு செய்து தொழுகைக்கு வர வேண்டாம். காரணம், உங்கள் தொழுகையும் போய் பின்னால் இருக்கிற பல பேர்களின் தொழுகையை பசாதாக்குகிற நாசப்படுத்துகிற செயல்பாடுகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக நடக்கிறது. சில பேர்த்தினுடைய பேண்ட் அந்த இடுப்பினுடைய ரெண்டு எலும்புல தான் நிற்கும். அது கொஞ்சம் லைட்டா அகமையான கிலோ அந்த நிலையில் அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டிய சூழல். அதனால நம்ம தயாரிப்பு முதலில் ஹுஷூவுக்கு அவசியம், தொழுகைக்கான முன் தயாரிப்பு. இரண்டாவது ஹுஷூவுக்கு அவசியம் பயபக்தியான தொழுகைக்கான இரண்டாவது இலச்சனம் என்ன தெரியுமா? தொழுகைக்கு முன்னர் குல்லாவது பிரபின்னா சூரா ஓதிக்கொள்ள வேண்டும். குல்லாவது பிரபின்னா வஸ்வசாவில் இருந்தால் நமக்கு பாதுகாப்பு கொடுத்து விடுவாங்க. ரெண்டு கேட்டா நாலு கேட்டா என்ன தொழுதோம், எப்படி தொழுகிறோம், என்ன நடந்துட்டு இருக்குது. சில பேருக்கு தொழுத தொழுத மூணு தொழுவாரு நாலா இருக்கும், நாலும் தொழுவாரு அஞ்சா இருக்கும், அவர் பாட்டு சில போயிட்டே இருப்பாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த பயபக்தியை சைத்தானை விரட்டுகிற ஆட்கள் தொழுகைக்கு முன்னால் குல்லாவது பிறப்பின் நாஸ் என்ற சூறாவை ஓதிக்கொண்டார். தொழுகைக்குள்ளே சைத்தான் வருவதிலிருந்து பாதுகாப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குகிறார். நம்ம தனியா தொழுகிறோம் அல்லது அன்புக்குரியவர்களே சுண்ணத்தான தொழுகைகளை தொழுகிறோம், என்ன தொழுகிறோம் என்று தெரியவில்லை என்றால் இந்த பிரச்சனைகள் யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் நாசை போதிக்கொள்ள வேண்டும். மூன்றாவது தொழுகையிலே இத்மினான் இருக்க வேண்டும். இத்மினான், இத்மினான் என்று சொன்னால் ருகூக்களை சுஜூதுகளை மிகச்சரியாக செய்து தொழுபவர்களாக மாறுங்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் பதிவாக வருகிறாரே, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சகாபி கொடுத்து விட்டு வருகிறார், சொன்னார்கள் நாயகம் சல்லி பைன்ன கலந்து சல்லி, தொழு, நீ தொழுது தொழுகை இல்லை என்றார். சகாபியப்பர் நீ தொழுது தொழுகை இல்லை, தொழுதுவார். மீண்டும் தொழுகிறார், தக்பீரை கட்டுகிறார், தொழுகிறார், தொழுது விட்டு வந்தார். சல்லி பைன்ன கலந்து சல்லி, நீ சரியாக தொழவில்லை, மீண்டும் தொழுதுவா. மீண்டும் போய் தக்பீரை கட்டி தொழுகிறார், சல்லி பைன்ன கலந்து சல்லி, நீ தொழுது சரியில்லை, மீண்டும் தொழுகிறார். கோமான் நபிகள் கோமான் கடைசியில் ரசூலுல்லாஹ்வை வந்து கேட்டதாரு, நாயகனே நான் சரியாகத்தானே தொழுகிறேன், எதற்காக என்னை திரும்ப திரும்ப திரும்ப அனுப்புகிறீர்கள் என்று கேட்க சொன்னார்கள், நீ சரியாக ருக்கூவும் சுஜூதும் செய்யவில்லை என்றார். நம்மள சில பேருக்கு ருக்கு சுஜூது ரெண்டுமே ஒன்னா தான் இருக்கும், தனித்தனியா செய்யறது ரெண்டுமே ஒண்ணு, அப்படி போய் பேருவாரு பேருவர். இந்த குறுக்கு வழி தொழுகையாளிகள் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே நிறைந்து வருகிறார்கள். இது பயபக்தி உள்ள தொழுகை இல்லை. உமான் நபிகள் கோமான் சலல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், திருமதியிலே பணிவான வரலாறு இது, திருடர்களிலேயே கடுமையான திருடன் யார் தெரியுமா என்று சகாபாக்களை பார்த்து கேட்டார்கள். அது என்ன நாயகமே, திருடர்களிலே கொடுமையான கடுமையான திருடன் அஸ்பகு திருத்தா என்றால் என்ன நாயகனை என்று கேட்க பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தொழுகையில் திருடுபவன் என்றார்கள். தொழுகையில் திருடுபவன், நம்மள்கிட்ட தொழுகையில திருடுபவன் சொன்னாக்க அப்ப தொழுகையிலேயே செல்போன் போன ஆட்டை போட்டுப்பானோ அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதுவல்ல, தொழுகையில் திருடுபவன் யார் தெரியுமா? பெருமானார் சொன்னார்கள், இவன் வேக வேகமாக தொழுகிறானோ காக்காய் கொட்டுவதை போன்ற இவன், கணக்கரில் ஓரா காக்கா குட்டுவதை போன்று வேக வேகமாக யார் தொழுகிறார்களோ இவர்கள்தான் தொழுகையின் திருடர்கள் என்றார்கள். குமான் நபிகள் கோமான் செல்லம்பாக ஒரு அழைப்பு செலவன் அவர்கள் என்றால் அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நிறைய தொழுகையாளர்களின் தொழுகை தொழுகையில் திருடும் தொழுகையாளர்கள் அவர்களுடைய தொழுகையின் பொழுது பறவைகள் வந்து அமர்ந்தாலும் கூட அவர்கள் நிறைமாறாது சொல்வார்கள். என்ன காரணம் என்று கேட்கப்படுகிற பொழுது நான் என்னுடைய ரப்புக்கு முன்னால் நின்று சொல்கிறேன், என்னுடைய ரப்பை நான் பயப்பட வேண்டாமா, என் ரப்புட அளவிலே நான் பயந்து அவனிலிருந்து பயப்படப்படுகிற நிலையில் நான் சொல்ல வேண்டாமா, அதனால் நின்று கொண்டிருக்கிறேன் என்பார்கள். இதெல்லாம் பயபக்தியான தொழுகை, எல்லாம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். நான்காவதாக யு தப்பிருள் ஆயாத்தில் மக்குரு ஆ ஓதப்படுகிற வசனங்களை கவனித்துத் தொழுகிற தொழுகையாக இருக்க வேண்டும். என்ன வசனங்கள் ஓதப்படுகிறதோ அது அஜத்து மறைவிடா இருந்தா அரபி தெரிஞ்சவங்களா இருந்தா கவனிச்சுக்குவாங்க, அப்படி இல்லை என்றால் என்ன ஓதுகிறார்கள் என்பதை செவிமடுப்பவர்களாக இருக்க வேண்டும். இவர் இங்கே நின்று கட கணக்க பார்த்துட்டு இருக்க கூடாது. மூன்று காட்ட நான்கு காட்ட ஒருத்தர் பிரச்சனை வரும்போது ஒருத்தர் மட்டும் எழுந்து தெளிவா சொன்னா மூணு தான் தொலை வச்சீங்க, எப்படி இவ்வளவு தெளிவா சொல்றீங்க, மூணு கடை கணக்கு தான் முடிஞ்சிருக்கு, நானாவது கடைக்கு என்ன வரவே இல்லைன்னு மூணு தான் முடிஞ்சிருக்கு. பண்புக்குரியவர்களை யோசிக்கிறோம். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தோழர்களின் வரலாறுகளை பார்க்கிற பொழுது தொழுது கொண்டே இருக்கிற பொழுது ஞாபகத்துக்கள் வந்தால் அவர்கள் நியமத்துக்களை எல்லாம் இடத்திலே கேட்பார்கள். துவாக்கள் வந்தால் துவாமி எல்லா இடத்திலே கேட்பார்கள். அதாபு வந்தால் அதாபிலிருந்து எல்லா இடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். காரணம் அந்த ஆயத்துக்களை விளங்கினார்கள். அப்ப நம்ம கேட்டு விளங்கக்கூடிய தொழுகையாளிகளாக மாறவேன். அப்படி விளங்கலேன்னு சொன்னா குறைந்தபட்சம் குர்ஆன் ஓதுவதை குருப்பன் ஒரு ஒவ்வொரு எழுத்தாக காதிலே கேட்டு ரசிக்கிற தொழுகையாளிகளாக மாறிப்போம். ஐந்தாவதாக வாசிலில் குர்ஆன் தர்த்தீலா குஷுஆன தொழுகையாக மாற வேண்டுமானால் தர்த்தீலோடு குர்ஆனை அழகாக ஓத வேண்டும், தஜ்வீதோடு ஓத வேண்டும், குர்ஆன் அழகாக ஓத வேண்டும். இன்னைக்கு நிறைய ஆண்கள் பொம்பளை எடுத்து போய் குர்ஆன ஓதுனதுனால தஜ்வீத் இல்லாத சொல்ல எழுத்துக்களை மாற்றி மாற்றி உச்சரித்து ஓதுகிற பண்புகள் இன்றைக்கு நம் சமூகத்தில் நிறைய பேர்களுக்கு இருக்கிறது. குர்ஆன் ஓதுவது தஜ்வீதோடு இருக்க வேண்டும், பரிபூர்ணமாக ஓத வேண்டும். அப்படி பரிபூர்ணமாக ஓதின அல்லாஹு அக்பர், அல்லாஹ் ரஹ்மத்தாலின் மலக்குகளை அழைத்து சொல்லுவானா, மலக்குகளை அழைத்து சொல்லுவானா. ஒரு ஆளு ஏஆர் ரஹ்மான் பாட்டை பாடுறாரு, கண்டக்கா முண்டக்கான் பாடினான்னு சொன்ன எப்படி இருக்கும், இவனுக்கு பாடக்கூட தெரியல, பாட்டினுடைய சுதி வேறு, இவன் பாடுவது வேறு என்று ஈஸியா சொல்லிடுறோமா இல்லையா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் இறக்கி இருக்கிறான், இந்த குர்ஆனை அவன் எந்த தொழிலில் ஓதினானோ அந்த அடிப்படையில் ஓத வேண்டாமா. உபைக்குமனு காபிர் அலி அல்லாஹு தாலா ஓதுவதை உபைக்குமனு காபிர் அலி அல்லாஹு தாலா உகாயிலே பதிவான வரலாறு பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உபை வாருங்கள், உபை வாருங்கள், உபை வாருங்கள் என்று கூப்பிடுகிறார்கள். பெருமானார் என்னவென்று கேட்க அல்லாஹ் உன்னை ஓத சொன்னான் நீ எப்படி குர்ஆனை இப்ராஹிம் கொடுத்தார்களோ அப்படி ஓதினார்கள். அல்லாஹ் இப்ப குர்ஆனை முறையாக ஓத வேண்டும், ஓதினால்தான் அது குஷு உள்ள கொள்கை. ஆறாவதாக நாம் விளங்க வேண்டும் நம்முடைய தொழுகையில் அல்லாஹ் பதிலளிக்கிறான், இன்னல்லாஹு யஅலம். நம்ம தொழுகையில் அல்லாஹ் பேசும்போது பேச பேச அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்பதை விளங்கித் தர வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிற்கிறோம், அல்லாஹ்ட்ட முறையிடுவதற்காக நிற்கிறோம். அதனால அல்லாஹ்வும் நாமும் பேசிக் கொண்டிருக்கிறோம், நாம் பேசுவதை கேட்டு அல்லாஹ் பதிலளிக்கிறான் என்று விளங்கித் தர வேண்டும். நம்ம அப்படி விளங்கி தொழுகிறோம், அல்லாஹ் எங்கேயோ இருக்கிறோம், நாம எங்கேயோ இருக்கிறோம் நினைச்சுதான் நம்ம தொழுகிறோம். நம்ம அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதுகிற பொழுது அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஹமிதனீ அப்தி என் அடியான் என்னை புகழ்கிறானே என்பார் அல்லாஹ் அர் ரஹ்மான் ரஹீம் என்று சொல்லுகிற பொழுது அஸ்னா அலைய அப்தி மலக்கிறத அல்லாஹ் சொல்லுவான் அஸ்னா அலைய அப்தி என் அடியான் என்ன ரொம்ப புகழ்கிறானே என்பான் மாலிக்கி யோமிக்கி என்று சொல்லுகிற பொழுது மஜ்ஜதனி அப்தி என் அடியான் என்னை ஐஸ் வைக்கிறானே என் அடியான் என்னை ஐஸ் வைக்கிறானே என்ன வழியை காட்டினாலோ அந்த வழியை எங்களுக்கு கேளுப்பா என்று அந்த சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து கேட்க வரிசையில போய் உட்கார்ந்த அப்பா என்று ஒரு பதிலை சொல்லிக் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த பதிலை சொல்லிக் கொடுத்து இப்படி கேள் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவிலே சொல்லிக் கொடுக்கிறானே தக்பீரை கட்டி அல்லாஹ்விடத்தில் பேசுகிறோம் என்ற உணர்வோடு பர வேண்டும் இது குசுவான தொழுகை அசங்கத்தில் நமத்துல்லா இத்தலா சொல்லுவார்கள் யார் அல்லாஹுவோடு பேசுகிறோம் என்ற எண்ணத்திலே சொல்கிறார்களோ தொழுகையிலிருந்து திரும்பி போக அவருக்கு மனம் வராது என்கிறார் ஆனா இன்னைக்கு நம்ம அந்த எண்ணம் இல்லாததுனால எப்படா முடியும் எப்படா ஓடலாம் என்ற நிலையில் இருக்கிறோம் நான் அடுத்து ஏழாவது தஹ்ரீக்குல் அஃபாவே இந்த அத்தகியாத்துல நம்ம விரலை தூக்குறமா இல்லையா அத்தகியாத்துல விரலை இதுதான் தொழுகையிலேயே அசத்து அழைத்தான் இரும்ப வச்சு அடிச்சு விரட்டுறதை விட இந்த விரலை தூக்குவது சைத்தானுக்கு கடுமையாக தொழுகையில இருந்துட்டு ஜாக்கிரத அப்படிங்கறத காட்டுவோம் நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைக்கிற நேரம் அதனால அதுக்கான விரலை வைக்கப்படுது ஒருத்தனை ஜாக்கிரதைன்னு காட்டுறதுக்காக முடியும் சொல்லிட்டு இருந்தா ஜாக்கிரதையா ஜாக்கிரதை என்பது ஒரு விரலை வைத்து வைத்தே இருக்கிறது சாப்பி சொல்லுகிறார்கள் ஜாக்கிரதை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஹனபியமாம் சொல்லுவார்கள் ஒரு தடவை மிரட்டிட்டு பெஜாம விட்டு பயந்துக்கு வாங்கிறாங்க ஒரு தடவை மிரட்டிட்டு வச்சிருக்கேன் பயந்துக்குவாங்க இமாம் சாப்பி சொல்லுவார்கள் இல்லை இல்லை அவனை மிரட்டி கொண்டே இருக்க வேண்டும் இல்லை என்ன உள்ள நுழைஞ்சுவாங்கன்னா எப்படியே வச்சே அப்படிங்கிறார் அன்புக்குரியவர்கள் இப்படி இப்படிதான் அவனை தூக்குற மாதிரி வாடா உள்ள வந்துருக்கோல வா என்ன வந்து முடிஞ்ச அளவுக்கு கேடு அன்புக்குரியவர்களை யோசித்து பார்க்கிறோம் இது எந்த நேரத்தில் சொல்லணும் அது நிறைய பேருக்கு தெரியாது எந்த நேரத்தில் சொல்லணும் ஏதோ ஒரு நேரத்தில் சும்மா மாதிரி எல்லாம் கைதுக்கிறாங்கன்னு அவர்களுக்கு பேசுவேன் அஷ்ஹது அல்லா அந்த லாவின் பொழுது தூக்க வேண்டும் இல்லல்லாவின் பொழுது வைக்க வேண்டும் லாவிட தூக்கணும் அல்லாஹ்விட வைக்கணும் லாவிலே உயர்த்தி அல்லாஹ்விலே வைத்து விட வேண்டும் இதுக்கு தஹ்ரீக்குல் அஃபாவே என்று சொல்லுவார்கள் இதுவும் குஷூஇனுடைய ஏழாவது அடையாளம் எட்டாவதாக தன்வீருல் குர்ஆன் அல்லாஹ் பார்த்தார் குர்ஆனை ஐந்து நேர தொழுகையில் எப்படி ஓத வேண்டும் என்று மார்க்கம் சொல்லிக் கொடுத்திருக்கிறது பஜ்ரிலையும் லொஹரிலையும் ஓதுகிற சூராக்கள் வேறு அசிரிலையும் இசாவிலையும் ஓதுகிற சூராக்கள் வேறு மகரிபிலே ஓதுகிற சூறாக திவாருல் முஃபஸ்ஸல் முஃபஸ்ஸல் அவுசாத்துல் முஃபஸ்ஸல் கிசாருல் முஃபஸ்ஸல் இந்த திவாருல் முஃபஸ்ஸல்ல எது பஜ்ரிலையும் லுஹர்லையும் நம்ம எதை ஓதணும்னா குஜராத்தில் இருந்து வஸ்தமாகி தாத்தியம் குருமிக்கு வரைக்கும் ஓதணும் கண்டிப்பா அந்த சூறா யாருக்கும் தெரியாது ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு குழியாவும் குல்வல்லாவும் ரெண்டை வச்சே ஓட்டுற நிறைய பேர் நம்ம சமுதாயத்தில் இருக்கோம் எங்கே சூரா, நாளே சூரா, அல்லாஹ் அக்பர். ஆனா அவங்க தொழில்துறைகள்ல அப்படி மேல மேல மேல மேலும் நாம 15 வயசுல இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா? கொஞ்சம் டெவலப் ஆகணுமா இல்லையா? 40ல நான் பல லட்சாதிபதியாக ஆகணும், 50க்கு போகும்போது கோடீஸ்வரனாக ஆகணும். அவருடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்ல வேண்டும், உலகம் சார்ந்த விஷயங்களிலே உயர்ந்து கொண்டே வர வேண்டும். ஆனா இந்த குர்ஆனுடைய விஷயத்துல நம்ம தாடி சேர்த்தாங்க, அவர் வண்டி அந்த நாட்டிலேயே போகும். நாளுக்கு மேல 10 வயசுல மனப்பாடம் பண்ண அதே 4 சூரா கபரஸ்தானுக்கு போற வரைக்கும் அதே 4 உள்ளாவது அந்த புரிஞ்சா இவ்வளா போறோம் தனியா உனக்கு திருப்பி திருப்பி நிகழ் சந்திச்சு இருப்பாரு. மாதா போதும் லாபு மாதா போதும் மாதா போதும் லாபு அங்கு யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு சமூகம் அந்த குர்ஆனை ஒரு வருஷத்திற்கு ஒரு சூரா என்றால் கூட, ஒரு வருஷத்திற்கு ஒரு சூரா என்றால் கூட 60 வருஷத்திற்கு 60 சூரா தெரிந்திருக்க வேண்டுமே. அல்லாஹ் அக்பர். சல்மத்தி குணல் அக்வா இஸ்லாத்துக்கு வெள்ள சின்ன பொடிய, அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு, புகாரியில பரிமாணம் வரல, அவர் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு. சகாபாக்கள் போகிற வழியிலே வருகிற வழியில தண்ணி எடுப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கேட்டு கேட்டு ஓதி சல்மத்தி முன் அக்வாரா இஸ்லாத்திற்கு வருகிற பொழுது அவருக்கு வயசு 7 இஸ்லாத்துக்கு வரும்போது ஆனா 17 சூரா மனப்பாடம், சின்ன சூரா இல்ல, சூரத்தில் பக்ரா மாதிரி ஒரு 7 துதுக்கள் அவருக்கு மனப்பாடம். 7 வயசு இப்ப யார் தொழுக வைக்கிறது? அந்த சமுதாயமே வந்து இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். சல்மத்தி முன் அக்வாரா குடும்பமே யார் இஸ்லாத்தை ஏற்பது என்று கேட்டால் எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். யார் கொலை வைப்பது? சல்மத்துல அக்பர். 7 வயசு பையன் வந்து ரசூலுல்லாஹ்ட்ட நான் ஓதி காட்டுவா என்றார். என்ன ஓதி காட்டுவா? 7 வயசு பையன் கேட்டாக்கா, இஸ்லாமான உடனே கேட்டாக்கா, திருமணம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசத்து போய் தப்பி உனக்கு ஓத தெரியுமா? பக்ரா மாதிரி 17 சூராவை ஓதி காட்ட திருமணம் சொன்னார்கள். நீ தாப்பா உன்னுடைய சமூகத்தின் இமாம். ஆனா என்ன ஒரு தொடர்னா, அந்த பையனுக்கு போறது வந்து டவுசர் இல்லை, எல்லாம் ஒன்று போட்டு ஆட பெருமகாசலம் அழைப்பு செல்லவன் அவர்கள் அந்த பையனை தொலை வைக்க சொல்ல அந்த டவுசரோட போய் பொருள் வச்சா சுஜூதுக்கு போனா என்ன நிலைமையாகும்? பின்னாடி பொங்கலை எல்லாம் வேற நின்றுட்டு இருக்காங்க. அது ஒரு சகாபி சொன்னாரு, அலா தகுத்தூண இஸ்த காரிக்கும், அலா தகுத்தூண ஒரு பொம்பளை அங்கிருந்து சொல்லிச்சான், அலா தகுத்தூண இஸ்த காரிக்கும், உங்க காரி இமாம் சாஹிப்புக்கு கொஞ்சம் நல்ல டிரெஸ் வாங்கி கொடுங்க, எங்க தொழுகெல்லாம் பசாதாயம் போல தெரியுது, கொஞ்சம் நல்ல டிரெஸ் வாங்கி கொடுங்க. அந்த அம்மா சொல்லிச்சான், பண்புக்குரியவர்களை வசித்தோம், சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் அல் குர்ஆனை கற்றிருந்தார்கள். ஆனா இன்றைக்கு நாம் அந்த 4 சூராவை தாண்டுவதற்கு முயற்சி இல்லை. ஃபஜ்ரிலேயும் லுஹரிலேயும் திவாருல் ஃபஸல் குறைந்தது 50-100 ஆயத்துக்கள் வரை இருக்கிற சூறாவாக இருக்கு. 50-100 ஆயத்து வரும், 2 ரகாத்து சேர்க்கும். அசரில வசனாடி நாட்டில் குருவத்தில் இருந்து ஒல்முஹா வரைக்கும் அசரிலேயும் இசாரிலேயும் ஓத வேண்டும். மகரிபில ஒல்முஹாவிலிருந்து உள்ளபோது பிறப்பின் நாஸ் வரைக்கும் உள்ள சூறாக்களை ஓத வேண்டும். இது சுண்ணத்தான முறை. இந்த முறையிலே நம்முடைய வாழ்க்கையில் தொழுகையை தொழுகிறோமா? யோசிக்க கடமைப்பட்டோம் இல்ல. 9வதாக குஷு உள்ள தொழுகையாக மாற வேண்டுமானால் சஜிதா திலாவத்தினுடைய வசனங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது வருகிற பொழுது சஜிதா செய்ய வேண்டும். தொழுகையில சஜிதா திலாவத்துக்குள்ள வசனங்கள் மொத்தம் எத்தனை? 14. மொத்தம் 15, அதை அனுப்பிப்பதற்குள்ள 14. 14 இடங்களிலே அதை ஓதப்படுகிற பொழுது சஜிதா செய்ய வேண்டும். அந்த சஜிதா திலாவத்தின் போது நாம் ஓதுகிற துவா இருக்கும், அந்த துவாவை நாம் கற்றுக்க வேண்டும். அதான் குஷுவோடு உள்ள சஜத வஜிகில் இல்லதி ஹலகஹு ஃபஸப்பரஹு வஸக்கதஹு வபஸரஹு பிகௌலிஹி வகுவ்வத்திஹி ஃபதபாரகல்லாஹு அஹ்சனுல் ஹாலிகீன். அழகான துவாவை அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இது சஜிதா திலாவத்தில் ஓதுகிற துவா. மறந்திருந்தால் இந்த ரமலானில் ஆவதிலே இதை ஒன்றை நீங்கள் மனம் செய்வோம். சஜிதா திலாவத்திலே ஓதுகிற துவாக்கள் நம்முடைய பிள்ளைகள் பிந்து உள்ளங்களுக்கு இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். 10வதாக நாம் தொழுகிற பொழுது குஷூவுள்ள தொழுகையாக மாற வேண்டுமானால் தொழுகையிலே மரணத்தை நினைக்க வேண்டும். ஒரு துளி மௌத்தி சொலாத்தி, இதுதான் என் கடைசி தொழுகை என்று நினைக்க வேண்டும். ஏன்னா அடுத்த இருக்கு உத்தரவாதம் கிட்ட. இப்ப வேற புதுசா வாட்ஸ்அப்ல ஒண்ணு கிளப்பி விட்டுருக்காங்க, 15வது பெருநாள் என்று, 15வது ரமலான் என்று, புதுசா 15வது ரமலான் என்று வெள்ளிக்கிழமை வந்தால் கண்டிப்பாக ஒரு பெரும் சத்தம் வரும், தகவை அடைத்துக் கொண்டு என்று ஓதிக்கொள்ளுங்கள், இல்லைன்னா உங்களை அழிச்சுரும் மூத்தாக்கிறோம் கிளம்பி விட்டுருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் பயணத்தை ரத்து செஞ்சுட்டு நாளைக்கு காலையில யாக்குது சோதனை ரெடியா இருக்காங்க. யாக்குது சோதனை எப்ப வேணா போதலாம், அது நல்ல பேர் தான், அதுக்கும் தெரியல தவறு இல்லை. இப்படி அன்புக்குரியவர்களே, நிறைய மூட நம்பிக்கை செய்திகள், இப்ப மரணத்தை நினைக்க வேண்டும். 11வதாக நம்முடைய தொழுகை நமக்கு குர்ரத்தை ஐன் கண்குளுத்தியாக இருக்கிறது. அதான் குஷூஆன தொழுகை, நம்ம தொழுகும் போதே நாமளே தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய தொழுகையால் நமக்கு நிம்மதி கிடைத்திருக்க வேண்டும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ரத்து ஐன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் கண்குளுத்தியே தொழுகையில் தான் இருக்கிறது என்றார்கள். தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாலிஹ் பதிவான வரலாறு, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணத்தில் செல்கிறார்கள், இரவு 2 மணி ஆகிறது, 2, 2.5 மணி ஆகிறது, இரவு நேரம் பெருமானா சொன்னார்கள் கடுமையான தூக்கமாக இருக்கிறது, யார் சுருதிக்கு எழுப்புவது என்று கேட்டார்கள். விழா கல்லா புத்தலா, நன்மைகளை முந்திக் கொள்வது ஆற்றல் விடைக்கு விழா கல்லா புத்தலா, நாயகமே நான் எழுப்புகிறேன், நான் எழுப்புகிறேன். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் எல்லோரும் விழா கல்லாவை விட்டு விட்டு உறங்குகிறார்கள். இந்த விழா கல்லா புத்தலா பொதுவாகவே அந்த நேரம் கையில் ஒரு 3-4 மணி இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் அசத்துற நேரம். விழாக்கடியெல்லாம் தன்னுடைய ஒட்டகத்தை படுத்திருக்கிற ஒட்டகத்தின் மீது சாய்ந்து கொண்டு அந்த சூரியன் உதயமாகிற திசைகளை சாய்ந்து கொண்டு படுத்தார்கள், கண்மூடினார்கள், முடிச்சு கண்மூடினார்கள், கண்ணை மூடிக்கொண்டே இருந்தார்கள். சூரியன் உதயமாகிறது, பெருமானார் வேகமாக எழுந்து பார்க்கிறார்கள், விழார் என்றார்கள். நாளையமே உங்கள் கண்ணை மூட வைத்த இறைவன் என் கண்ணையும் மூட வைத்து விட்டான். நாம அதை என்ன செஞ்சிருப்போம், நாம அதை என்ன செஞ்சிருப்போம், நீ எல்லாம் எதுக்கு பொறுப்பேத்த, பொறுப்பேத்த பேசாம சுத்திட்டு இருக்கணும்னு எதுக்கு உட்கார்ந்த, ஆயிரம் கேட்டுக்கிறேன். பெருமானார் ஒன்றுமே பேசவில்லை, சைத்தான் நம்மை அசத்தி விட்டான். விடா வாருங்கள், இந்த இடத்தில் இருக்க வேண்டாம், பக்கத்திலே சென்றார்கள், ஒளிச்செய்தார்கள், தொழுதார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அறிகுனா பி சலாவாத்தினா, அறிகுனா இந்த தொழுகையை தொழுத காரணத்தினா அல்லாஹ் மனதிற்கு ராகத்தை கொடுத்து விட்டான் என்றார்கள், மனதிற்கு சந்தோஷத்தை அல்லாஹ் வழங்கினான் என்றார்கள். ஜமானத்தோடு தொழுது முடித்தவுடன் ஒரு சுகம் கிடைக்கிறதே, இந்த சுகம் தான் குஷூவுக்கான அடையாளம். 12வதாக முஜாஹதத்தும் துவா, தொழுக முடிஞ்ச உடனே ஒரு துவா முஜாஹதா இருக்கணும், நிறைய துவாக்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்க அரபி தெரியலையா, தமிழ்ல இருக்கீங்க, அரபியில அர்த்தமுள்ள துவாக்கு அம்மா பாகி பைனா கமா பாத்த வைலன் மசிலி கோல் மகளை அம்மா அரபி பிள்ளைகள் நீமா வசையும் உபி குழுவினா ஒத்தக்க இலைகள் குப்பவள் புசு கொடுத்தா ஒல் புசுக்க உடனே எந்திரிச்சு பரப்பதை மார்க்கம் விரும்பவில்லை. குஷூஆன துருவி என்றால் தொழுகை முடிந்ததற்கு பிறகு முஜாஹதத்தும் துவா இருக்க வேண்டும், துவா இருக்கணும், அதுக்கு பிறகு அதுக்காறுகள். 13வதாக திக்ருகள் இருக்க வேண்டும், அந்த அதுக்காறுகள்ல மிக முக்கியமானது ஆயத்துல் குர்சியை, தொழுகை வரலான துருவிக்கு பிறகு ஓத வேண்டும். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வரலான துருவிக்கு பிறகு ஆயத்துல் குர்சியை ஓதுகிற பழக்கம் கொண்டவர்களாக உமான் நபி கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்கள், 14வதாக நம்முடைய ஈடுபாடுகளை எடுக்கிற முக்கூச்சிகள் முன்னாடி இருக்கக்கூடாது. நம் தொழுகையை எடுக்கிற நக்ஷாக்கள், இன்னைக்கு பார்த்தா பணிவாற்ற முழுக்க டெக்கரேஷன் தொழுகும் போது ஃபுல்லா அதைத்தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம ஒரு பணிவாற்ற கட்டா இதெல்லாம் போடணும், அதெல்லாம் போடணும், நம்ம இதெல்லாம் செஞ்சுக்கணும். அப்ப தொழுகையில் மற்ற ஈடுபாடுகளை கொடுக்கிற எந்த செயல்பாடுகளும் இருக்கக்கூடாது. இது குஷூஆன துருவி கிடையாது. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வடிவான வரலாறு, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டு இருக்காங்க, முன்னால் ஒரு திரைச்சீலை இருக்கிறது, அவ்வளவுதான் ஒரு திரைச்சீலை, அது கொஞ்சம் அப்படியே படங்கள் இருக்கிறது. பெருமானா துருவி முடித்த உடனே இசிலி அண்ணா ஆயிஷா, ஆயிஷாவை இந்த திரைச்சீலையை முதல் நகர்த்தி என் தொழுகை இது தடுத்து விட்டது என்றாங்க. இப்ப நம்ம தொழுகை எப்படி இருக்கும், நிறைய பேர் அந்த வாட்ச் பாவம் கண்டுபிடிச்சு அந்த வாட்ச் வெடிச்சு என்ன ஒவ்வொருத்தரும் அப்படி பார்க்கல. முதல் ரெக்காயத்துல நாலு தடவை, ரெண்டாவது ரெக்காயத்துல ஆறு தடவை, அது கரெக்டா. அல்லது சில பேர் வந்து அது என்ன இன்னைக்கு ஒரு நிமிஷம் கூடிச்சு, என்ன இன்னைக்கு ஒரு நிமிஷம் குறைஞ்சிச்சு, அந்த அஞ்சலத்தை கொண்டு மிரட்டு மிரட்டு மிரட்டி நீங்க என்ன இன்னைக்கு இப்படி செஞ்சிருக்கீங்க. அன்புக்குரியவர்களை பூசிகள் தொழுகை எடுக்கிற பூசிகள் எடுக்கக்கூடாது. பதினஞ்சாவதாக நம்முடைய ஆடைகளில் நக்ஷிகள் வரைபடங்கள், நம்முடைய ஆடைகள் எழுத்துள்ள ஆடைகள் நம்முடைய குசுவை கெடுத்துவிடும். நம்ம முதுகுலதான போட்டிருக்கோம், முன்னாடி இருக்க பின்னாடி இருக்கிறவருடைய தொழுகையை அது கெடுத்துவிடும். இந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பதினாறாவதாக அதிகம் தூக்கம் வருகிற நேரத்தில் தொழுது கூடாது, அது குசூக்கியத்தை கெடுத்துவிடும். புள்ளியாளிகள் காப்பிரும் லாபுதுக்கு பரமா ஆபுதுன்னு ஓதிட்டக்கா நான் எல்லா சிலையும் வணங்குறேன்னு அர்த்தம். ஒரு லாப தூக்கிட்டா எல்லா சிலைகளையும் நான் வணங்குகிறேன், அவர் குஃபுரு போயிடுவார். அதனால அதிக தூக்கம் வருகிற பொழுது தொழுக கூடாது. இது குசூமின் அடையாளம். செய்த பிறகு எல்லாவற்றெல்லாம் முடியல கைத்தை கட்டி தூக்கம் வரும்போது இழுத்து தொழுவார்களாம். பெருமனார் சிறந்தா பழனிசன் சொல்கிறார்கள், செய்யம் இந்த வேலை அம்மா செய்து கொண்டிருக்கிறார், நீ சடைவடைந்து விடுவார், உன் ரப்பு சடைவடைய மாட்டான். அதனால தூக்கம் வந்தா போய் தூங்கிடு. பதினேழாவதாக நல்ல உணவுகள் ஆதரவாக இருக்கிற பொழுது பிரியாணி கவ கவனம் வாசல் வருது, அப்ப போய் தட்டி கட்டாது. ஒரு கவனம் கொடுத்து அங்கதான் உன் கவனம் கொடுக்க முதல்ல சாப்பிட அப்புறம் கொடுக்கும். இது குசூமியத்தை நிறுத்திவிடும். பதினெட்டாவதாக மலஞ்சலங்களை அடக்கிக் கொண்டு அது அவசரமாக இருக்கிற நேரத்திலே நீ தொழுகையில் நின்று விடாது. அது அவசரமாக இருக்கிற நேரத்திலே நீ தொழுகையில் நின்று விடாது. குசூமியத்தை எடுத்துவிடும். பத்தொன்பதாவதாக தசாவு தொழுகையில் குசூமியத்தை பெருக்கப்படும். கொட்டாய் வச்சுன்னு சொன்னா அந்த கொட்டாவி அடக்கணும் தொழுகை, கொட்டாவி அடக்கணும். சில பேர் பார்த்தாக்கா அப்பதான் சிங்கம் ஆய குழந்த மாதிரி ஆண் குழந்து அங்க வேற நெட்டி முறிக்கிறது. சில பேர் பழி வச்சுக்கா இது என்ன பழக்கமோ தெரியல, நான் ஒன்றும் இல்லை. இது தொழுகை நடக்கிறது. நாலு பேர்த்த கூட்டு காட்டுறாரா எனக்கு கொட்டாய் வருது, இந்த செய்தா உனக்கு அடுத்தது வரப்போறான், நீங்க ரெடியா இருந்திருக்கோ தட்டுறதுக்கு. அன்புக்குரியவர்களை யோசிக்கிறோம், அறவே கூடாது. விடும் இருபதாவதாக தொழுகையிலே இழுத்தி பார், நாம் திரும்புவதும் கூடாது உள்ளத்தால் திரும்புவதும் கூடாது. திரும்பி பார்க்கிறோம், சில பேர் இருக்கிறாங்க தொழுகிட்டு அப்படி பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு, மானத்தை பார்ப்பாரு, எல்லாத்தையும் மொத்தமே அப்படி கேமரா மாதிரி எல்லாத்தையும் சுத்தி பார்க்கிறாங்க. இந்த நீட்டி பாத் எங்கே இருக்கிறதோ அந்த தொழுகை குசூகியத்தான தொழுகை இல்லை. இந்த இருபது அம்சங்களும் எந்த தொழுகையில் இருக்கிறதோ அதுதான் குசூகான தொழுகை. அப்ப தொழுகையில் குசூகியத்து வர வேண்டும், அந்த தொழுகை ஜமாகத்தாக இருக்க வேண்டும். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத்தை குறித்து பேசுகிற பொழுது ரொம்ப கடுமையான பெருமானா பேசியிருக்கிறார்கள். அப்துல்லாஹ் உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா கண் தெரியாத சஹாபி, அவன் அப்துல்லாஹ் உம்மு மக்தூம் பெருமானாரிடத்தில் வந்திருக்கிறான். நபியே நாயகரே, எனக்கு கண் தெரியாத நாயகரே, எனக்கு கொஞ்சம் சலுகை வேண்டும் நாயகரே, என்ன சலுகை என்று பெருமானார் கேட்கிறார்கள். நான் வீட்டிலேயே பொழுது கொள்ள எனக்கு அனுமதி கொடுங்கள் நாயகரே என்று கேட்ட பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாண்டு சத்தம் கேட்டுதான் நாங்க கேட்டது நாயகரே, பள்ளி வாசல் வந்துருங்க. கண் தெரியவில்லை என்ற காரணத்தை பெருமானார் ஏற்கவில்லை. அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் போய் கேட்கிறார்கள், வைகத்தியில பதிவான வரலாறு போய் பெருமானாரிடம் கேட்கிறாங்க, நாயகே இரவு முழுவதும் நின்று வணங்குகிறான், பகல் முழுவதும் நோன் முழுக்கிறான், ஆனா அவர் ஜமாஅத்தோட போய் சேர முடியல நாயகமே. நாளை மறுமையில் அவர் நரகத்தில் தான் இருப்பார் என்றார் பெருமானார் சொன்னார். பகல் முழுவதும் நோன் போய்த்து இரவு முழுவதும் நின்று வணங்கி என்ன பயன்? தொழுகையை ஜமாஅத்தோடு பரனை தொட வேண்டும் என்றார்கள் பெருமானார் சொல்லலாம். அப்படிங்கிறோம் அப்படி தொடவில்லை என்றால் நரகத்தில் இருப்பான். இன்னும் ஒருபடி மேலேறி பெருமானார் சொல்லலாம் அழைப்பு செல்லவர்கள் பேசுகிறார்கள், ஒருபடி மேலேறி பேசுகிறார்கள். ஃபஜ்ரையும் இஷாவையும் யார் விடுகிறாரோ அவர் முனாஃபிக் என்றார்கள் பெருமானார். முனாஃபிக்கான அடையாளம் இது என்றார். ஃபஜ்ர் தொழ மாட்டார், இஷா தொழ மாட்டார், மற்ற துணையான யார் இந்த இரண்டையும் விடுகிறார்களோ காரணமா கூத்திரமான அவருடைய குடும்பத்தை இழந்ததற்கும் அவருடைய பொருளாதாரத்தை முழுவதையும் இழந்ததற்கு சமம் என்றார்கள். ஒரு ஆளுக்கு குடும்பம் ஃபுல்லா போச்சு, பொருளாதாரம் எல்லாம் போயிடுச்சு, தெருவில் சந்தோஷம் அளிப்பாரா? சந்தோஷமா இருப்பாரா? எவ்வளவு கவலை, இந்த கவலையில் இந்த இரண்டு தொழுகையும் நாளை மறுமையில் கொடுத்து விடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இரண்டிலும் யாரும் பொழுதுபோக்காக இருக்க வேண்டாம் என்றார்கள் பெருமான் விருப்பமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜமாஅத்தை விடுவதற்கு அறவே அனுமதி இல்லை. உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா ஹைபர் போர்க்களத்திலிருந்து வர பெருமானார் பெரும் தோட்டத்தை உமர் ரலியல்லாஹுக்கு அன்பளிப்பு செய்ய உமர் ரலியல்லாஹு அந்த தோட்டத்தை அப்படி சுத்தி பார்த்து ஆனந்தத்துல எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது ஜமாஅத் முடிஞ்சிருச்சு. உமரை மறுக்கடியெல்லாம் நேரம் திருமணத்தை வந்து சொன்னாங்க, என் ஜமாத்தினுடைய தொழுகையை கெடுத்த இந்த தோட்டம் எனக்கு வேண்டாம், இது இறைப்பாதையில் அர்ப்பணம். ஜமாத்தை கெடுத்த, ஜமாத்தோடு தொழுவதை கெடுத்த இந்த தோட்டம் எனக்கு வேண்டாம் என்றார். ஆயிரம் ஆயிரம் குதிரைகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கிற சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுகிற நேரம் அதிரும் நேரம். இந்த நேரத்திலே அந்த குதிரையின் ஆனந்தத்தை பார்த்து, முடிகளின் அழகை பார்த்து, அது ஓடுகிற வேகத்தை பார்த்து, அதனுடைய ஒவ்வொரு தோற்றத்தையும் பார்த்து தொழுகையை மறந்தார்கள். மகளின் நேரம் முடிந்து போனது, தன் தொழுகையின் நேரம் முடிந்து போனது. இப்பொழுது யோசிக்கிறார்கள், நம் தொழுகையை கெடுத்த இந்த குதிரை வேண்டுமா அல்லது தொழுகை இறைவன் வேண்டுமா, குதிரை வேண்டுமா இறைவன் வேண்டுமா என்று இவர்கள் ஆலோசனை இவர்கள் யோசிக்கிறார்கள். கொஞ்ச நேரம் கூட தாமதிக்கவில்லை, எனக்கு என் ரபுல் ஆலமீன் தான் வேண்டும், என் தொழுகையை கெடுத்த இந்த குதிரைகள் வேண்டாம் என்று ஆயிரக்கணக்கான குதிரைகளை வெட்டி வீழ்த்தினார்கள். வெட்டி வீழ்த்தினார்கள். ரபுல் ஆலமீன் ஆனந்தப்படுகிறார், நானா குதிரையா என்கிற பொழுது என் சுலைமான் என்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டார். விரைவாக அவரை அழைத்து செல்லுகிற குதிரைகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தினார் எனக்காக. அதனால் அவருக்கு நான் ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். குர்ஆன் பேசுகிறது, அவருக்கு ஒரு பரிசு கொடுக்க போகிறேன். அவரை வேகமாக அழைத்துச் செல்லுகிற குதிரைகளை விட வேகமான காற்றை இனி அவருக்கு நான் வசப்படுத்தி கொடுத்து விட்டேன் என்றான் அல்லாஹ். காற்றை வசப்படுத்தினேன் எனக்காக விடுகிற பொழுது, என் தொழுகையை கடைபிடிக்கிற பொழுது என்னென்ன தேவையோ அது முழுவதையும் கொடுத்து விடுகிறேன் என்கிறான் ரபுல் ஆலமீன். ஆனால் நான் ரொம்ப அசட்டேன். ஒரே ஒரு நாள் விருந்தாளி வந்ததுனால இஷா தொழுக ஜமாத்தோடு தொழுக முடியல, ஜமாத்தோடு தொழுக முடியல. அதனால வந்து 27 முறை அந்த தொழுகையை கொள்றாங்க. அதனால அதற்கு சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு 27 முறை தொழுத வேண்டாம். அது மசாயில் அல்ல, அவர்கள் தக்குவாவிற்காக பேணுதலுக்காக விட்ட தொழுகை. ஜமாத்தோடு தொழுதா 27 மடங்கு நன்மை இல்லையா? அதனால் 27 முறை கொடுக்கலாம் என்று சொல்லாங்களாம். இப்ப ஜமாத்தை விடுவதற்கு அனுமதி இல்லை. அப்படி விட்டால் அல்லாஹ் என்ன கொடுக்கிறான் கண்டனே? முதலாவதாக யுல்ஸபு அன்புல் பரக்கத்து விமானி, அவனுடைய எல்லா சம்பாத்தியத்திலும் அந்த வரக்கத்தை பிடுங்கி விடுகிறான். அவன் கல்வி, அவன் பொருளாதாரம், அவன் குழந்தைகள், அவனுடைய ரிசுக்கு எல்லாவற்றிலும் அல்லாஹ் பரக்கத்தை பிடுங்கி விடுகிறான். இப்ப யார் ஜமாத்தை விடுறாங்களோ அல்லாஹ் கொடுக்கிற முதோ தண்டனை அவனுக்கு பரக்கத்து. அல்லாஹினுடைய பரக்கத்து இல்லாமல் கொஞ்சம் பொருளா இருந்தாலும் அது அல்லாஹினுடைய பரக்கத்தும் அருளும் இருந்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து விடுவான். யார் ஜமாத்தை விடுகிறார்களோ முதல்ல பரக்கத் போகும். இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறோம் ஆனா பரக்கத் இல்லை, என்ன காரணம் யோசி பாருங்க. நம்மளுடைய தொழுகை இல்லை. இரண்டாவதாக அம்மா கடுமையான நெருக்கடியை வழங்கி விடுகிறான். குர்ஆன் பேசுகிறது, பமன் நாரல அந்திபி பணிநிலவு மகிஷத்தல் மன்மா, யார் என்னுடைய தொழுகையை விட்டு விடுகிறாரோ, என்னுடைய திக்கரை விட்டு விடுகிறாரோ அவருக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம் என்றான் அல்லாஹ். நெருக்கடியான வாழ்க்கை, கடுமையான வாழ்க்கை. தென்காசியில் ஒரு பட்டப்படிப்பு விழா, அழகான நிகழ்வு. அங்க ஒரு பெண் பிள்ளை பேசுறாங்க. இந்த பெண் பிள்ளை, எங்க அத்தா, அந்த அம்மா ஒரு கூலித்தொழில, ஒரு கூலித்தொழில, அவர் தொழுதுமே கிடையாது. தொழுகை என்றால் என்னவென்றே தெரியாது. ஒரு நாள் ஒன்று திருந்து வரும்போது இந்த பொண்ணு துவா செஞ்சிட்டு இருக்குது. இந்த பொண்ணு துவா செய்து, யாங்களா யாங்களா, எங்க தகப்பனாரி தொழுகையாளியாக்கு, என் தகப்பனாரி தொழுகையாளியாக்கு, என் தகப்பனாரி தொழுகையாளியாக்கு. இந்த இஸ்மான் ஓதிட்டு இருக்கிற இந்த பெண்ணு துவா செஞ்சுட்டே இருக்கு. இவரு விஷா போயிட்டு வந்து பார்க்கிறாரு. இந்த பெண் துவா செய்வதை பார்த்து விட்டு தாக்குள்ள தனக்கு கூட கேட்காம தன் தகப்பனுக்கு கேட்கிறேன்னு தொழுகையாளியாக மாறி போகிறார். தொழுகையாளியாக மாறி போய் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தொழுகையின் மூலமாக ஒரு சின்ன கடன் வைக்கிற பாக்கியத்தை கொடுத்து அதன் மூலமாக அவர் கொஞ்சம் விரைவான வாழ்க்கையை பெறுகிறார். அவர் வந்து மேடையில பேசுகிற பொழுது சொன்னார், என் பிள்ளை என்னை தொழுகையாளியாக ஆக்கியது, என் தொழுகை என்னை தொழிலாளியிலிருந்து முதலாளியாக மாற்றியது என்றார். என் பிள்ளை என்னை தொழிலாளியாக்கியது, என் தொழுகை என்னை தொழிலாளியாக இருந்ததை முதலாளியாக மாற்றியது. இந்த ஆட்கள் நெருக்கடியிலிருந்து ஒரு மனிதனை காப்பாற்றுகிற ஆட்கள் இந்த தொழுகைக்கு உண்டு. நான் ஜமாத்தை விட்டாங்க நெருக்கடியான. மூன்றாவதாக இவாதுகளுடைய உள்ளத்திலே அவன் கோபப்பட்டவனாக மாறுகிறான். அது எப்போது மவுனப்படுத்து இவாதிச்சாலையே யார் தொழுகையை விடுகிறாரோ அவர் நல்லவனுடைய உள்ளத்திலே நல்லவர்கள் சாலிகளுடைய உள்ளத்திலே அவர் கோபமானவராக மாறிப்போகிறார். தொழுகிறது கூட இல்லை, இவெல்லாம் முஸ்லீம் ஒரு பேர் வச்சுக்கிட்டு அடையலாம் என்று ஒரு சாலி சொல்லிவிட்டு சென்று விட்டார். அதை விட துரதிருஷ்ட உலகத்தில் என்ன இருக்க முடியும்? நாலாவதாக முசீபா, யார் ஜமாத்தை விடுகிறாரோ அவருக்கு முசீபத்துகள் வந்து தாக்கும். மனைவியின் மூலமா சோதனை, மக்களின் மூலமா சோதனை, உறவுகளின் மூலமா சோதனை, வியாபாரத்தின் மூலமா சோதனை, அத்தனை வகையான சோதனைகளும் அவரை தாக்கும். காரணம் ஜமாத்தை விட்டார். ஹாத்தமுல் அசம் ரஹ்மத்துல்லா சொல்வார்கள், ஒருவர் ஜமாத்தை விடுகிறார் என்றால் ஏதோ பாவம் செய்திருக்கிறார் என்று அர்த்தம் என்றார்கள். பாவிகளுக்கு இந்த ஜமாத்தை வழங்குவதில்லை என்றார்கள். முசீபத்துகளின் தாக்குதல் வரும், ஜமாத்தை விட்டுவிட்டார். ஐந்தாவதாக எல்லா சைத்தான்களும் இவனோடு ஒன்று சென்று விடுவார்கள். இவனோடு சைத்தான்களினுடைய கூட்டம் ஒன்று சென்றுவிடும். எவன் தொழிலை விடுறானோ அவன் கூட சைத்தான் இருப்பான். கௌசல்யா மகேந்திர அப்துல் காதர் ஜீனானி திரௌபதி இவங்களுடைய வரலாறுகளை பார்க்கும் போது சைத்தா வந்து சொன்னானா, இனிமேல் நீங்களும் தொழுக தேவையில்லை, நீங்களும் வழிந்தாயிட்டீங்க, நீங்கள்தான் தொழுக தேவையில்லை, உங்களுக்கு தொழுகை எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, பெருமானாருக்கு எப்படி எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டதோ அதெல்லாம் உங்களுக்கு எல்லா தொழுகையும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று சொல்ல, அவரு இல்ல நீங்கள சைத்தான் ஜீவினாங்களாம், என்ன சக்கராத்த ஆண்டு இருக்கிறவனுக்கே தொழுகை இல்லைன்னா அவன் முடிஞ்சான், எனக்கு எப்படி தொழுக மன்னிக்கப்படும்? சைத்தா வந்து பெரிய நாடுகளிலேயே ரொம்ப சீக்கிரமா கிடைத்தவான். அப்ப இந்த சைத்தானுடைய கூட்டம் இவனை ஒய்த்துக் கொள்ளும். ஆறாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் அக்பர், துஆ-இ சாலிஹீன், நல்லவர்களுடைய துஆவிலிருந்து இவன் மகரூம் ஆகிடுவான். நல்லவர்களுடைய துஆ இவருக்கு கிடைக்காது. ஏழாவது இல்மி ஹக்கீகி, அல்லாஹ்வினுடைய உண்மையான அறிவு இருக்கிறது, இல்மி ஹக்கீகி, இது கிடைக்காது. வயிற்றை வளர்க்கிற கல்விக்கு முன்னுரிமையை கொடுத்து வைத்து விடுவான். ஆனால் உண்மையில் அல்லாஹ்வை அடைகிற கல்வி இவனுக்கு கிடைக்காமல் போய்விடும். அல்லாஹ் தன்னுடைய பயத்தை உள்ளத்திலிருந்து எடுத்து விடுவான். அல்லாஹ்வுடைய பயம் அவன் இருக்க, எவன் ஜமாத்தை விட்டுட்டு தொழுகிறானோ, ஜமாத்தை விடுகிற பண்பாடுகள் கொள்றானோ, அல்லாஹ்வினுடைய பயம் அவனுக்கு இருக்காது. எவனுக்கு அல்லாஹ்வினுடைய பயம் இல்லையோ அவன் எப்படியும் வருவான், கொஞ்ச நேரம் அல்லாவுடைய பயம் இல்லைன்றதுக்காக என்னென்ன வேலைகளை அல்லாஹ் செய்தான் தெரியுமா? குர்ஆன் பேசுகிறார். யூசுப் அலி இஸ்லாத்தினுடைய வரலாறு எல்லாம் சொல்லி காட்டுகிறார். யூசுப் அலி இஸ்லாம் எல்லாரும் ஆளுமைக்கு கூட்டு போறாங்க, 11 பேர் கூப்பிடுறாங்க மத்தாட்ட, பையனை நான் கூட்டு போட்டுமான்னு. நம்ம சொன்ன மாதிரி பதில் சொன்னாங்க, ஓனா எல்லாம் நிறைய இருக்குது, கொஞ்சம் பார்த்து கூட்டு போங்கன்னு சொன்னாங்க. ஆனா அவங்க என்ன சொல்லியிருக்கணும், அல்லாஹ் சொல்றான், ஃபீ அமானில்லா, அல்லாஹ்வின் பாதுகாப்பில் அழைத்து செல்லுங்கள் என்று அவர் சொல்லியிருந்தார். தகப்பனாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லியிருந்தார், நான் பாதுகாத்திருப்பேன், ஆனா அவரை ஓனா எல்லாம் அடிச்சு சாப்பிட்டோம் என்று சொல்லி அனுப்பியதால் என்னுடைய நினைப்பும் என் பயமும் கொஞ்ச நேரம் இல்லாததால் தாய் தகப்பனுக்கும் மகனுக்கும் 40 வருட பிரிவினையை கொடுத்தேன் என்றான். கொஞ்ச நேரம் அல்லாஹுவை நினைக்கவில்லை, அல்லாஹுவை பயப்படவில்லை என்பதற்காக 40 ஆண்டு பிரிவு என்றான். அன்புக்குரியவர்களை யோசிக்க வேண்டும், இந்த ஹவுஸ்ல அல்லாஹுடைய பயத்தை எடுத்துருவான். நீங்க நிறைய பேருக்கு அல்லாஹுடைய பயமே இல்லை. ஒன்பதாவதாக மஹ்ரூமின் துவாகில் மலாயிக்கா, மலக்குமார்களுடைய துவாவிலிருந்து ஒரு மஹ்ரூம் ஆகிவிடுவார். மலக்குமார்களுடைய துவா கிடைக்க Jamaat tolong tolong datang na, juga, orang bawa niin tu jolle, amin jolle, mana tu gelum cint amin jolle kadil, paman bapa kat aminu guh, aminu mala ikka, ini orang yang aminu, mana tu orang yang aminu, cint gelum tu ni ana, ya lah paman gelum mandi kapurun, tu mana ni tu paman salah lah, orang ni salah korang ye, atla wai tu ilat tu bohara, kadai siaga ye, mana ni erat le, ini tu kahima, barada, sulam, yerput tu budum, ini tu paman ni tu paman salah lah, orang ni salah, sonda najenam, adat tu pesegera ke, ini orang bakti dengar ni Allah. ஒருவர் ஜமாத்தை விடுவதால் ஜமாத்தை விடுவதால் ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறார் என்று பொருள். யார் ஜமாத்தை விடுறாங்களோ ஏதோ ஒரு பாவம் செய்திருக்கிறார், அதனால் தான் இவர் ஜமாத்தை விடுகிறார் என்று சொன்னவர் யார்? சொன்ன இறைநேசர். யார் பாவம் செய்தார்களோ அவங்களுக்கு ஜமாத்து கிடைக்காது என்று சொன்ன இறைநேசர் யார்? முதலாவது. இரண்டாவதாக நம்பர் ரெண்டு, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கண் தெரியாத சஹாபிக்கு வீட்டிலே தொழுக அனுமதி கொடுக்கவில்லை. அந்த சஹாபியின் பெயர் என்ன? ஒரு கண்ணு தெரியாத சஹாபிக்கு வீட்டிலே தொழுக அனுமதி கொடுக்கவில்லை, அந்த சஹாபியினுடைய பெயர் என்ன? மூன்றாவதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இரவு முழுவதும் நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்பு நோற்று ஜமாத்தை விட்டால் அவன் எங்கு செல்லுவான் என்று சொன்னார்கள். இரவு முழுவதும் ஆண் பேரை சொல்லியாச்சு, இரவு முழுவதும் நின்று வணங்கி பகல் முழுவதும் நோன்பு போட்டு ஜமாத்தை அவன் விட்டு விட்டான் என்றால் அவன் எங்கு செல்லுவான் என்று சொன்னார்கள். மூணு கேள்விக்கும் சரியான பதிலை எழுதி நிறைய பரிசுகளை அள்ளிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பரிசு இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு ரெண்டு நாட்கள் இதுவரைக்கு உள்ளவங்களுக்கு நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் வாதியார் வெளியிட்டாங்க, நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பரிசுகள் வழங்கப்படும். யார் யார் பரிசுக்கு பேர் குறிப்பிடப்பட்டதோ அவங்க கண்டிப்பா வந்துருங்க, வராதவங்களுக்கு செய்தியை கொடுத்து வர வச்சிருக்கேன். اللهم صل على سيدنا نبينا مولانا محمد المبارك وسلم عليه. اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام. تباركت ربنا وتعاليت وتعلمت يا ذا الجلال والاكرام. اللهم اغفر لنا بمعذرتك الواسعه يا ارحم الراحمين. اللهم اغفر لنا بمعذرتك الواسعه يا ارحم الراحمين. اللهم اغفر لنا بمعذرتك الواسعه يا ارحم الراحمين. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير نبيه سيدنا محمد وعليه وصحابه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه.